أم خزية وهي لا وهي لا زي ما خسايا أم خزية وهي لا وهي لا زي ما خسايا எங்கும் சாவின்றணங்கள் நரகம்